வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி, வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி, சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன, சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன, பாடாத ராகம் சொல்லி பாட்டு படிச்சதென்ன, கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன. கொலுசு மணி வேளான கண்ணு மணி.